من فايح العبيد وراضي المطيب، شفت الندى سهيل في بيتنا الكبير، في بيتنا الكبير. الحمد لله والصلاة والسلام على رسول الله. السلام عليكم ورحمة الله وبركاته. أسعد الله مساءكم بالمسرات والخيرات والسعادة الدائمة التي لا تنقطع ولا تنقضي، اللهم آمين. أرحبكم أحبتي في الله في حلقة جديدة من حلقات برنامجكم، وعسى أن في هذه الليلة الطيبة المباركة سنكون مع الجالية السريلانكية باللغتين التاميلية والسنهالية. كما اعتدنا أحبتي في الله جميعا نذكركم، من كان عنده أحد يتحدث بهذه اللغة، يعرف أحد عنده أحد يتحدث من هذه اللغة، يتصل عليه مباشرة ثم يبلغه حتى يتابعنا في الدقائق القادمة، لعل الله سبحانه وتعالى أن يمن عليه بالهداية ويدخل دين الله سبحانه وتعالى، ويكون لمن اتصل أو ذكر أو من سمح لأحد من تحت يديه يتابعنا فيفوز بالأجر. ونبشركم بفضل الله تعالى ومنه وكرمه، ثم من ثمار هذا البرنامج الطيب المبارك نسأل الله سبحانه وتعالى أن لا يحرم الجميع الأجر. أسلم خلال ثلاث حلقات، يعني مجموع من أسلم أثناء الحلقات وبعد الحلقات من جراء الاتصالات بعد أن أعلننا الأرقام، أكثر من 400 تقريبا و83 شخص بين رجل وامرأة من مختلف الجنسيات. فنسأل الله سبحانه وتعالى أن يثبتهم على دينه، كما نسأل الله سبحانه وتعالى أن يجزي كل من شارك معنا سواء بالتغريد أو بالإعلان أو توزيع الأرقام أو بمن سمح لأحد أن يتابعنا ويسلم، أن يجزي خير الجزاء. نشكر الأخوة في مكتب الدعوة توعية الجاليات بالقريات على رعايتهم لهذا البرنامج، ولا ننسى أن نشكر الأخوة الأفاضل الأكارم في هذه القناة على جهودهم وتعاونهم معنا وتسهيل نشر مثل هذه الحلقات، والتي بفضل الله سبحانه وتعالى يسلم من بعد كل حلقة الأعداد الغفيرة، والجميع يعني الكثير أيضا يستمع، لعله أن يعني يسلم بعد أيام أو أشهر أو سنوات، ما أحد يدري متى سيسلم هذا الشخص سواء رجل أو امرأة. نسأل الله سبحانه وتعالى أن يستعملنا وإياكم في طاعته وأن يجعلنا وإياكم من عباده الصالحين. في هذه الليلة الطيبة المباركة سيكون معي من الدعاة الأفاضل الكارم الشيخ سفر الله من مكتب الدعوة وتوعية الجاليات بشمال الرياض، حياكم الله الشيخ سفر الله. والشيخ حقيقة من شارك معنا في حلقات سابقة، أيضا معنا الشيخ أبو الحسن من مكتب الدعوة وتوعية الجاليات في البطحة، حياكم الله الشيخ أبو الحسن. أيضا سيكون معنا في الدعوة على الجنب، يعني ستظهر أرقام الدعاة الذين سيكونون معنا، الشيخ محمد مبين خليل الرحمن ومحمد فروج أكرم وروشان طاهر، وأيضا الشيخ خرشيد سيكون معنا لمن أراد الاتصال والدعوة مباشرة ونطق الشهادة. ستظهر أرقام هؤلاء الدعاة الذين معنا الآن في الاستوديو، وأيضا من الدعاة من جنسيات مختلفة لمن أراد الاتصال ونطق الشهادة. نذكركم أحبتي بالله، أحبتي في الله، من أراد نطق الشهادة على الهواء يتصل على أرقام الظاهر سواء أرقام الدعاة الذين معنا الآن أو الرقم الثابت رقم القناة، ويكون معنا لنطق الشهادة على الهواء. حتى نستغل الوقت شيخ سفر الله، دعنا نتحدث عن قضية مهمة، تذكير سريع مجرد استجابة، نحن حدثنا كثيرا عن قضية التوحيد وأهميتها. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. سير دناتما سبراترياك أبي هتوات لانكيك سهودر سهودرياني سنهل باساوة تما موباساوة كرغانيمين مي مدپردگ ستن ناو أبي لانكيك سهودر سهودريان وينوين تواات මෙවැනි වැඩසටහනක් තුලින් ඔබලා හමු වීම ගැන ඇත්තෙන්ම මම පළමුවෙන් ආඩම්බර වෙමි. අල්හම්දුලිල්ලාහ් අල්ලාහ් තාලාට සියලු ප්‍රශංසා. මේ වැඩසටහනෙන් තුලින් ඇත්තෙන්ම අප බලාපොරොත්තු වෙන්නේ මේ ඉස්ලාම් දහම ගැන අපේ ඒ සහෝදර සහෝදරියන්ට සැබෑ පණිවිඩයක් ලබා දීම. ඒකට හේතුව අද ඉස්ලාම් යන ඒ දහම ධර්මය අපි අරගත්තොතින් ඒ සම්බන්ධව එක් එක් අදහස් එක් එක් විවිධ ආරංචි පණිවිඩ අපට විටින් විට ඇසීමට දැකීමට ලැබීම ඒ හේතුවෙන් වැරදි මත ඉස්ලාම් සම්බන්ධව බොහෝ දෙනා අතරේ තිබෙන අපි දකිනවා. අන්න ඒ හේතුවෙන් තමයි ප්‍රධාන වශයෙන් මෙවැනි වැඩසටහන් තුළින් අරමුණ කරගෙන තිබෙන්නේ ඉස්ලාම් සම්බන්ධ සැබෑ වැටහීමක්, සැබෑ ආරංචියක්, පණිවිඩයක් මේ අපේ ලාංකික සහෝදර සහෝදරයන් වෙනුවෙන් ලබා දීම. ඊට අනුව ඇත්තෙන්ම අපි මේ ඉස්ලාම් ගැන පොඩි කෙටි عندنا سنخرج لفاصل قصير سنعود بعده لاستكمال برنامجنا فندعو اخواني واخواتي الفضل كان يكونوا معنا بعد الفاصل بداية واقع من حياتك قم وحيدا كابد الليل طويل قم وصلي للجليل قم فقد حان الرحيل قم وحيدا كابد الليل الطويل قم وصلي للجليل قم فقد حان الرحيل السلام عليكم ورحمة الله وبركاته. أهلا وسهلا بكم مجددا أحبتي في الله, ونعود لاستكمال ما بقي معنا من دقائق هذه الحلقة. نعود الشيخ للحديث عن ما بقي من قضية التوحيد وأهميته. මම කලින් සඳහන් කරා වගේ එහෙමනම් අපි සියලු දෙනා මෙලොව විශ්වයේ මැවුම් කරවාගේ මැවීම් හැටියට සියලු නිර්මාණවල එකම අරමුණ මෙලොව ජීවිතය තුළින් ශාන්තිය, සමාධානය හා මෙලොව සැනසුම් ජීවිතයක්, සාමකාමී ජීවිතයක්. අපි ඉස්ලාම් යන ඒ වචනේ තේරුමවත් අපි සලාම් යන ඒ සාමකාමීය සමාදානය යන අර්ථයට අර්ථය අඩංගු ඒ වචනයට අනුව මෙම සැනසුම සමාදානය අපි ළඟා කර ගැනීමට නම් අපට මෙලොව මේ ජීවිතය ලබා දුන්නු අපේ මැවුම්කරුවා වූ අපේ නිර්මාතෘවරයාව හඳුනාගෙන ඔහුට සහ මුලින්ම කීකරු වී ජීවත් වීම තුලින් තමයි එම ඒ අරමුණට ඉලක්කයට අපට ළඟා විය හැක්කේ. එහෙමනම් අපිව මෙලොවට බිහි කරපු ඒ නිර්මාතෘවරයා අපේ ඛාලික් අපේ මැවුම්කරුවා අපෙන් ඉල්ලා සිටනවා වමා ඛලක්තුල් ජින්න වල් ඉන්ස ඉල්ලා ලියාබුදුන් අයි යුවහ්හිදූනි. අල්ලාහ් තාලා පවසනවා මේ මගේ නිර්මාණය ප්‍රධාන නිර්මාණය වූ මනුෂ්‍යයා හා ජින් යන මේ දෙගොල්ලන්වම මා මවා තිබෙන්නේ මට සම්පූර්ණව අවනතව මාව පමණක් ඒකීය කරමින් අවනත වීමෙහි නැඹදුම් කාර්යයෙහි සහ ඔහුගේ සුරක්ෂිතා හැටියට අවනත වීමෙහි ඒ අල්ලාහ්ව පමණක්ම තමන්ගේ ස්වාමියා හා තමන්ගේ සුරක්ෂිතා හැටියට පිළිගෙන තමන්ගේ ජීවිතය ගොඩනගා ගැනීම. එතුලින් ඔහුට ඒ ශාන්තිය සමාදානය සාමකාමිය යන ඒ තමාගේ බලාපොරොත්තුව වෙත ඉලක්කය වෙත ළඟා විය හැකි කියන එක තමයි ඉස්ලාම් අපට පවසන එකම ආරංචිය හා පණිවිඩය. الشيخ سفر الله كان باللغة السنهالية شنو تقول للشيخ أبو الحسن باللغة التعميرية؟ نذكر الأخوان أنه ستكون معنا اللغتين اللغة التعميرية والسنهالية. الشيخ أبو الحسن أيضا القضية الأهمية قضية التوحيد وأهميتها. السلام عليكم ورحمة الله وبركاته. تلبيس قرية سفر لكاهم إنهم إلنغي مكال كاهم இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது இஸ்லாத்தை பற்றியே தெரிந்து கொள்வதற்காக. இன்னும் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொண்டவர்கள் இந்த நேரத்தில் இஸ்லாத்தில் நுழைவதற்காக வேண்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் சந்தோஷமடைகிறோம். கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாத்தை பற்றிய அறிமுக நிகழ்ச்சியில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், முதன் முதலாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது நாங்கள் எல்லோருமே இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் எதற்காக வேண்டி படைக்கப்பட்டோம் என்று சொன்னால், எங்களை படைத்த ஓர் இறைவனை வணங்க வேண்டும். எல்லோருமே ஒவ்வொரு இறைவனை வைத்து வணங்க, கடவுள் கடவுள் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் வைத்து வணங்கிக் கொண்டிருந்தாலும், அந்த உண்மையான ஓர் இறைவன் யார் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த ஓர் இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லித்தரக்கூடிய மார்க்கம்தான் இந்த இஸ்லாம் என்பது. எனவேதான் அல் குர்ஆனிலே நீங்கள் அதிகமாக அறிந்திருப்பீர்கள், இஸ்லாத்திலே உள்ள வேதமாகிய அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமா கலக்துல் ஜின்ன வலின்ச இல்லாலி அபுதூன். இந்த மனித வர்க்கத்தினரையும், அதாவது மனித வர்க்கத்தை போல இன்னும் ஒரு கூட்டத்தினர் இருக்கிறார்கள், ஜின்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டத்தினர். இந்த இரண்டு கூட்டத்தினரையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை, என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான் நான் படைத்திருக்கிறேன் என்று சொல்லி இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்போ நாங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நோக்கம் எங்களை படைத்த அந்த இறைவனை மட்டும், அதாவது ஒவ்வொரு சமுதாயத்தினரையும் அவர்கள் எதை வைத்து வணங்குகிறார்களோ அவர்கள் அதை படைக்கவில்லை, அவர்களை படைக்கவில்லை, படைத்த ஒட்டுமொத்த மனிதர்களையும் இந்த உலகத்தில் உள்ள இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழப்போகின்ற அனைத்து மனித சமுதாயத்தினரையும், இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தையும் உலகத்திலுள்ள எல்லாவற்றையும் படைத்தவன் ஒரே ஒரு இறைவன் தான், அந்த இறைவனை மட்டும் வணங்குவதற்காக வேண்டித்தான் நம் எல்லோரையும் இறைவன் படைத்திருக்கிறான். எனவே கடவுள் என்று சொல்லி வேறு ஒன்றை வைத்து வணங்காமல், கடவுள் என்று சொல்லி மனிதனை போயிட்டு வணங்காமல், கடவுள் என்று சொல்லி கல்லுகளை வணங்காமல், எங்களை எந்த இறைவன் படைத்திருக்கிறானோ அந்த ஓர் இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம்தான் இஸ்லாம். இன்னும் பார்க்க போனால் இதனை போதிப்பதற்காக வேண்டித்தான் இந்த இறைவன் ஒருத்தனை, அல்லாஹ் என்கிற அந்த இறைவனை மட்டும் வணங்க வேண்டும், ஒட்டுமொத்த மனிதர்களும் வணங்க வேண்டும் என்று போதிப்பதற்காக வேண்டித்தான் ஏகப்பட்ட பலதரப்பட்ட தீர்க்கதரிசிகள் வந்திருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் என்று சொன்னால் எல்லோரும் அதை நம்பிக்கொண்டிருப்பார்கள், தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி எல்லோரும் அதை எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். இப்படி இந்த தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அநேகமானவர்கள் வந்திருக்கிறார்கள் இதனை போதிப்பதற்காக வேண்டித்தான். ஒவ்வொருத்தரும் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னது, லா இலாஹ இல்லல்லாஹ், உண்மையாக வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லித்தான். எனவே இதனை போதிப்பதற்காக வேண்டித்தான் எல்லா தூதர்களும் வந்தார்கள். அந்த கடைசியாக வந்தவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பது கூட இந்த வார்த்தையை தான் சொல்லி தந்தார்கள். அப்ப என்னது, உண்மையாக வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அப்ப நாங்கள் எங்க அதாவது எங்களை